உள்ளுக்குள் பூட்டி வச்ச என்னோட ஹார்ட்ட ஒரு லாக்கர் பூட்டி வச்ச பேபி அந்த லாக்கர் திறக்காத பேபி அந்த ஹார்ட்ட நீ அசைக்காத உன்னோட அழகான அந்த சிரிப்ப வச்சு என்ன மயக்காத உன்னால லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ஹார்ட் போகுது ஒரு சைட் வசியம் செய்யும் மாயக்காரி ஒத்த பார்வையால நானும் காலி இதயம் தாங்கும் இதயம் அடி வேணான்னு சொன்னா தாங்காதி கண்ணுக்குட்டி வா கிட்ட மடியில வச்சு ஒண்ணு கொஞ்சம் போற ஏண்டி குறுக்கு சிரித்தவள கல்ல சிரிப்பத என்ன மயக்கி புட்ட உன்னால லெஃப்ட் லெஃப்ட் உன்னால ரைட் ரைட் மனசுல பறக்குது பட்டர்ஃப்ளைஸ் உன்னால லெஃப்ட் லெஃப்ட் உன்னால ரைட் ரைட் முன்பு போல தன்னானும் இல்ல உன்னை பார்த்து பெண்கள் தான் மாறிவிட்ட காதலே வேணானு இருந்த நான் உன்னை பார்த்து நொடியில விழுந்த நான் உன்னை போல அழகிய காணவேலும் கண்டதில்லையே உன்னை விட்டால் விரோரத்துக்கும் என் வாழ்க்கையில் இடம் இல்லையே பேபி அந்த லாக்கர் திறக்காத பேபி அந்த ஹார்ட்ட நீ அசைக்காத Right. Heart போகுது ஒரு சைட் உன்னால லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ஹார்ட் போகுது